மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து பெருமையில் பொங்க பெருமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி பெருமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி பெருமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி பெருமயிர் பொங்க பெருமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி ஊரினி மிருந்து முழங்கி புறப்பட்டு ஊரினி மிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா போதருமா போல நீ பூவை பூவண்ணா போதருமா போல நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்தியாவந்த சீரிய சிங்காசனத்திருந்தியாவந்த சீரிய சிங்காசனத்திருந்தியாவந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பவாய் மாரிமலை முழங்கில் ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீளாத்துங்கஸ்தனகிரிதடீசுத்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாவாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கெண்ணெய் விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையரு திங்கட்பாமாலை ஆய புகழ் நூருடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று திவிழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி ஊரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரெம்பாவாய். எம்பெருமானுடைய கிடந்த திருக்கோலம், வீற்றிருந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம், இது எல்லாமே அழகானது. இதையெல்லாம் நன்னா அனுபவிக்க கத்துக்கணும் என்பது ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அது நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பதியன ஒன்றலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பன் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். உன்னுடைய நின்ற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், இதையெல்லாம் நான் நின்று நின்று நினைகின்றேன். ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விதமா சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ ராமாவதாரத்தில் பார்த்தால் அங்கேயும் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் அப்படின்னு பல சேவைகள் பல பேருக்கு. கிருஷ்ணாவதாரத்திலையும் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும்னு பல பேருக்கு பல சேவைகள். அச்சாவதாரத்திலையும் அப்படிதான். அச்சாவதாரத்துல என்ன கேட்டா திருவேங்கடம் முதலான க்ஷேத்திரங்கள்ல நின்ற திருக்கோலம், திருவிநகர் முதலான க்ஷேத்திரங்கள்ல இன்னும் இருந்த வீட்டிருந்த திருக்கோலம், திருவெக்கா முதலான க்ஷேத்திரங்கள்ல கிடந்த திருக்கோலம், இப்படி பல திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். அப்ப எங்கெங்கும் சேவித்து நம்ம அனுபவப்படலாம், எங்கெங்கும் சேவித்து ஆனந்தப்படலாம். ஆண்டாள் திருப்பாவையில் அதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். குத்து விளக்கிற முதலான பாசுரங்கள்ல கண்ணனுடைய கிடந்த திருக்கோலம், அம்பரமே தண்ணீரே, குத்து விளக்கிற இந்த பாடல்கள்ல கிடந்த திருக்கோலத்தை அனுபவிச்சார். அதுக்கப்புறம் இப்போ வீற்றிருந்த திருக்கோலம் அப்படின்னு ஒண்ணு பிரார்த்திக்க போறார். நீ மெதுவா செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்கணம் ஆதித்தன் விழுந்தாற்போல் சொல்லா போல கட்டாட்சம் பண்ணி அருளணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். கண்ணன் மெதுவா எழுந்து அவளை கட்டாட்சம் பண்ணானா என்ன வேணுங்கிற மாதிரி பார்த்தான். என்ன வேணுமோ அதை நாங்க கேட்கிறோம், ஆனா அது இந்த இடத்துல இல்ல, சீரிய சிம்ஹாசனத்துல இருந்து கேட்டருளை வேணும், திருவோலக்கத்துல இருந்து கேட்கணும், அது இந்த அறை வார்த்தையா இருக்கக்கூடாது. ஒரு பெரிய சபையில சிம்ஹாசனத்துல இருந்து ராஜா சொன்ன வார்த்தை அப்படின்னா அதுக்கு பிராமாண்யம் அதிகம். சாதாரணமா ராஜா சொன்ன வார்த்தை அப்படின்னா அது விஷயம் வேற, சிம்ஹாசனத்துல இருந்து சபையில இருந்து ராஜா சொன்ன வார்த்தை அப்படின்னா அது விஷயம் வேற. அதனால சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தவர் ரகான சிம்ஹாசனத்துல வந்து இருந்து நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் ஆராய்ந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என பிரார்த்திக்கிறார். அப்ப இங்கிருந்து சிம்ஹாசனத்துக்கு நடந்து எழுந்தருளணும். அப்போ உன்னுடைய நடை அழக நாங்க பார்க்கணும், சிம்ஹாசனத்துல இருக்கும்போது நீ வீட்டிற்கும் அழக பார்க்கணும். உன்னுடைய கிடந்த திருக்கோலம் பார்த்தா போராது, வீட்டிலிருந்த திருக்கோலமும் சேவிக்கணும், அதுக்கு முன்னாடி நடையழகும் சேவிக்கணும் என்று எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறார். வீட்டிலிருந்த திருக்கோலம் அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெருமாள் ராமன் சுமந்திரருக்கு கொடுத்த மாதிரி அத்தனை விசேஷமானதாம். அது பம்பை சிரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவது தம் வை சிரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷ சூத பர்யங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே தம் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவத். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆச்சரியமான சந்தர்ப்பம், பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் நிச்சயம் பண்ண நாள் அது. அன்னைக்கு முன்னாள் ராத்திரி பெருமாளும் சீதா பிராட்டியார்வாக விரதம் இருந்தால் மறுநாள் பட்டாபிஷேகத்துக்காக முன்னால் இருக்க வேண்டிய விரதம், கார்த்தால மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி அழகா அலங்காரங்கள்லாம் பண்ணி பீதாம்பரங்கள்லாம் தரிச்சுண்டு பலவிதமான ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டு திருமேனியில நல்ல சந்தனங்கள் எல்லாம் பூசிண்டு மாலையெல்லாம் தரிச்சுண்டு புஷ்ப மாலைகள்லாம் தரிச்சுண்டு பட்டாபிஷேக திருக்கோலத்துல பெருமாள் இருக்காராம். சிம்ஹாசனத்துல போய் இருக்கணும், அவ்வளவுதான் பாக்கி. கல்யாண திருக்கோலம் மாதிரி பட்டாபிஷேகத்துக்காக நல்ல புதிய பீதாம்பரங்கள் என்ன, புதிய ஆபரணங்கள் என்ன, அலங்காரங்கள் என்ன, இன்னும் ஆச்சரியமான சந்திரம் என்ன, புஷ்பமாலை என்ன, எல்லாத்தோடையும் பெருமாளும் பிராட்டியும் ரெண்டு பேருமாக ஏகாந்தத்துல இருக்காள். ஸ்ரீராம பவனத்துல சௌவர்ணே சோத்தரச்சதே அப்படின்னு சொர்ணமயமான ஒரு ஆசனத்துல சீரிய சிம்ஹாசனத்துல இருக்காள். இன்னும் பட்டாபிஷேகம் ஆகல. தசரதர் பெரிய குழப்பத்துல இருக்க பட்டாபிஷேகத்தை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். முன்னாள் ராத்திரியே கைகை வரம் எல்லாம் கேட்டிருக்கா, அதனால சுமந்திரரை கூட்டு, சுமந்திரரே நீர் போய் ராமனை அழிச்சுண்டு வரும் அப்படின்னு சொன்னார். அது சொல்றது கூட அவருக்கு நாக்கு இல்லை, ஆனால் கஷ்டப்பட்டு சொன்னார். சுமந்திரருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, அவருக்கு சந்தோஷமான சந்தோஷமா. என்ன கேட்டா, ஸ்ரீராமனை அவருடைய பவனத்திலேருந்து இப்ப சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு இவர்தான் கூட்டுன்னு வரப்போற, அந்த கூட்டுன்னு வரக்கூடிய ஒரு பாக்கியம் தனக்கு கிடைச்சிருக்கேன்னு ஒரு சந்தோஷம். அதனால தசரதர் கிட்ட வணங்கி விட பெற்று அங்கேருந்து வந்து அந்த தசரத சக்கரவர்த்தியுடைய மாளிகையில கதவை திறந்தால் வெளியில ஏகப்பட்ட கும்பல், ஏகப்பட்ட ஜனங்கள் காத்துருக்கா பட்டாபிஷேகத்துக்காக. எல்லாரும் என்ன, இன்னும் கதவை திறக்கலையே, இன்னைக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, நித்தியப்படி 4 மணிக்கு திறக்கக்கூடிய கதவு இன்னைக்கு 3 மணிக்கே திறக்க வேண்டாமா? எல்லாரும் ரொம்ப காரியபராளாக அடுத்தடுத்து என்ன காரியம் செய்யணும் என்ன காரியம் செய்யணும்னு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க வேண்டாமா? கதவு இன்னும் சாத்தி இருக்கேன்னு ஒரு குழப்பம் எல்லாருக்கும். அப்படியே ஏகப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் மகா உற்சாகத்துல இருக்கா, எல்லாரும் தங்காத்து உற்சவமான நினைச்சிட்டு இருக்கா, எல்லாரும் நல்ல புது வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கா, எல்லாரும் நிறைய மதுரங்களை எல்லாம் விதரணம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை பரிவாரின் இருக்காள். அந்த சமயத்துல சுமந்திர கதவை திறந்த உடனே சுமந்திரர் வந்துட்டார் அப்படின்னு உடனே ஜனங்கள்லாம் ஜே ஜே ஜேன்னு சந்தோஷப்படுறார். ஏன்னா சுமந்திரர் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நெருக்கமானவர், நெருக்கமான மந்திரி. சுமந்திரர் வந்துட்டார் அப்படின்னா இனிமேல் பட்டாபிஷேகத்துக்கான காரியங்கள்லாம் ஆரம்பம், இனிமேல் பெருமாள் ஸ்ரீராமனை கூட்டின்னு வருவார் எல்லாம் தெரியும். சுமந்திர பார்த்த உடனே ஜனங்கள்லாம் அவர்கிட்ட கேட்கிறாள், எல்லாரும் என்ன என்ன என்ன கேட்கறா, அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேட்கறா. எல்லாரையும் அமைதிப்படுத்தி நான் போய் சக்கரவர்த்தி திருக்குமாரர் கூட்டுன்னு வரப்போறேன், எல்லாரும் இங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லி அவா கிட்ட கிளம்பி ஸ்ரீராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றார் சுமந்திரர். அங்கேயும் துவாரபாளுடைய அனுமதி வாங்கிட்டு உள்ள போகணும். அவா கிட்ட போய் சொல்ற, சுமந்திரர் வந்திருக்க, சக்கரவர்த்தி அனுப்பிச்சு வந்திருக்க அப்படின்னு சொல்ல சொல்ல அவரும் உள்ள போனார். ஒரு திரை ஒண்ணு இருக்கு உள்ள, அந்த திரை பின்னாடி பெருமாளும் பிராட்டியாருமாக உட்காண்டிருக்கா, வீட்டிலிருந்த திருக்கோலத்துல இருக்கார் ரெண்டு பேருமாக. அப்போ இவர் மறைவில் நின்று இந்த துவாரபாலகர் சுமந்திரர் வந்திருக்கார், சக்கரவர்த்தியினுடைய பவனத்திலிருந்து வந்திருக்கார் அப்படின்னு சொன்னார். அவரை உள்ளே வர சொல்லும்னுட்டார் பெருமாள். இவரும் கிளம்பி போய் சுமந்திர உள்ளே வர சொல்றார். சுமந்திர வரத்துக்கு முன்னாடி சீதாதேவி பிராட்டியார் மெதுவா எழுந்துக்கிறார். எழுந்துட்டு அங்கிருந்து விடைபெற்று கொஞ்சம் வெளியில போகணும் அப்படின்னு எண்ணம் அவருக்கு. ஏன்னா சுமந்திர வந்து ராஜகீய காரியங்கள்லாம் பேசுவார், அந்த இடத்துல தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாளோடு கூட ஏகாந்தத்துல கூட சக ஆசனத்துல ஒரே ஆசனத்துல ஏழி இருக்காரு பிராட்டியும். ஆனா சுமந்திர வந்திருக்கும் போது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, சுமந்திர வந்திருக்கும் பெருமாள் பெருமாள் பார்த்தா போதும். அதனால சீதா பிராட்டி அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் வேற பண்ணிட்டு இருக்க, சாமர கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ அவர் கிளம்பி அப்படி வெளியில போகும்போது திருமால் என்ன பண்ற, சீதா பிராட்டினுடைய கையை பிடிச்சு அந்த ஆசனத்திலேயே உட்காந்து வைக்கிற, எங்கேயும் போக வேண்டாம் இந்த ஆசனத்திலேயே இரு அப்படின்னு. சுமந்தர் வரப்போறாருன்னா வரட்டம் இங்க இருன்னு உட்காந்து வச்சுட்ட. இப்ப பெருமாளும் பிராட்டியுமாக வீட்டில் இருக்கும் போது சுமந்தரர் வந்து சேவிச்சாராம். அதைத்தான் வால்மீகி கொண்டாடுறார். தம்வை சிரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ச சூதகா பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே. ஆச்சரியமான ஒரு கட்டில்ல, ஆச்சரியமான ஆசனத்துல வைஸ்ரவண சங்காசம், குபேரன் மாதிரி இருக்கா. ராஜாதி ராஜாய பிரசஹ்ய சாஹினே அப்படின்னு குபேரனை பத்தி சொல்றதா வேதத்துல இருக்கு. ஆனா நம்ம பெரியவாள்லாம் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனை பத்தி சொல்றதாதான் வியாக்கியானம் பண்ணிருக்கார். மதுராந்தகத்துல இன்னைக்கும் ராஜாதிராஜாய அப்படின்னு விசேஷமா சொல்ற வழக்கம் ஸ்ரீராமனை பத்தி. ஏன்னா கேட்டதையெல்லாம் கொடுக்கிறவன் குபேரன் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? அவனால பெருமாளோ தன்னையே கொடுப்ப. குபேரனுக்கு தன்னை கொடுக்க முடியுமா? ஆனா ஆத்மதானம் பண்ணுவார், தன்னுடைய சேவையை கொடுப்பார். நமக்காக தானே இங்க வந்து இருக்கார், கோயில்கள்ல தன்னையே கொடுத்துருக்கார், நமக்கு தன் சௌந்தரியத்தை கொடுத்துருக்கார். அதனால குபேரனை காட்டிலும் பல மடங்கு வசத்தியானவர். அத சுமந்திர அந்த சேவையை சேவிக்கிறாராம். தம் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவத். பார்த்த பிரகாசிக்கிற பெருமாள், பல பல பலன்னு சூரியன் மாதிரி பிரகாசிக்கிற. இந்த மாதிரி ஒரு சேவையை சுமந்தர் பார்த்ததே கிடையாது. பார்த்து பிரமிச்சு போய் மனசுக்குள்ள அத்தனை சந்தோஷமா அவருக்கு. தம் தபந்தமிவாதித்யம் அப்படின்றவர் சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தப்புங்கிறார். ஏன்னா ஸ்வதேஜசா, தன்னுடைய தேஜஸ், சூரியனுக்கு கூட தன்னுடைய தேஜஸ்ங்கிறது கிடையாது, பெருமாள் கொடுத்த தேஜஸ் தான். லோகத்துல எந்த வஸ்துவுக்குமே எந்த பெருமையுமே பகவான் கொடுத்ததுதான். சூரியனுக்கு வெளிச்சம் இருக்கட்டும், புஷ்பத்துக்கு மனம் இருக்கட்டும், அப்படின்னா கரும்புல ஒரு மதுர ரசம் இருக்கட்டும், இதெல்லாமே பகவான் வச்சதுதான். ஆனால் இவருடைய தேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டான்னா உபபன்னம், இது அவர் கொடுத்து வந்ததில்லை, இது சுவாபாவிகமான இயற்கையான ஒரு தேஜஸ். எல்லாருக்கும் தேஜஸை கொடுக்கக்கூடிய தேஜஸ் இது, சூரியனுக்கும் மேல பெரிய தேஜஸ் இது. அதை பார்க்கிற பெருமாளும் பிராட்டியுமாக அந்த வீட்டில் இருந்த திருக்கோலத்தை பார்க்கிற சுமந்திர வந்தே வரதம் வந்தி தலை வணங்கி சேவிக்கிறாராம் அந்த தேஜஸ். வினயஜ்ஞோ வினீதவது, சுமந்தருக்கு இப்படி ஒரு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பெருமாள் அங்கேயே நிக்கிற, அங்கேயே உட்காந்துருக்காரு. இங்கே சீதா பிராட்டியை உங்க உட்காந்து வச்சது அதுக்காக தான். ஏன்னு கேட்டா சுமந்திரர் ரொம்ப பரமபக்தரா இருக்கக்கூடியவர், பெருமாள் விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவர். அதனால அவருக்கு இந்த சேவை. காட்டுல பெருமாளை கொண்டு போய் காட்டுல விடுறதே சுமந்திரர் தான். சிங்கிவேரபுரம் வரைக்கும் பெருமாளை ஐச்சண்டு போறது இவர்தான். ஜனங்கள் யாரும் போல, போறவாழ திரும்பி வந்துட்டார். அங்க போய் சுமந்திர விட கொடுத்து அனுப்புற பெருமாள். சுமந்திரே நீ ராஜ்யத்துக்கு போயிட்டு வரும், அங்க காட்டுக்கு போறோம்னார். சுமந்திர மறுத்துட்டார், நான் எப்படி போவேன், உம்மை விட்டு பிரிஞ்சு என்னால போக முடியாது, என்னுடைய குதிரைகள் கூட உம்மை விட்டு பிரிஞ்சு போகாது, அதுவும் உமக்கு கைங்கரிய மரணம் காத்துன்னு இருக்கு, நாங்கெல்லாம் என்ன பாக்கியஹீனால் பாக்கியம் இல்லாதவாளா, இளைய பெருமாள் பண்ண பாக்கியம் எங்களுக்கு கிடையாது, அவனுக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணக்கூடாதான்னு அழ ஆரம்பிச்சுட்டார். அப்ப பெருமாள் தான் அவரை ஆறுதல் பண்ணி தேற்றி, நீர் போய் தசரதர் கிட்ட சொல்லணும், நான் இங்க காட்டுல சௌக்கியமா இருக்கேன்னு நீர் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லணும், நீர் போய் கைகேயி கிட்ட சொல்லணும், என்னை காட்டுல கொண்டு போய் விட்டுட்டேன்னு. லேட்டா அவர் தசரதரை சந்தேகப்படுவார், காட்டுல போறேன்னு சொல்லிட்டு எங்க போனாரோ, எந்த இடத்துக்கு அனுப்பிச்சாரோன்னு சந்தேகப்படுவார். ராஜானம் நாதி சங்கேத வித்யாவாதீதி தார்மிகம், இத்தனை கஷ்டப்பட்டு கடைசியில தசரத சக்கரவர்த்தி அசத்தியம் சொன்னாருன்னு கைகை சொல்லக்கூடாதாம். அவர் அசத்தியம் சொல்ல மாட்டாருங்க பேருக்காதான் இவர் காட்டுக்கு வந்திருக்கார். அதனால அது உங்க கையில தான் இருக்கு. சுமந்தர் கையை பிடிச்சுட்டு விட்டார், உங்க கையில தான் இருக்கு. நீர் போய் சொல்ற விதத்துல இருக்கு, நீர் போய் சொல்ற விதத்துல எங்க அம்மாவுக்கு ஆஸ்வாசம் இருக்கணும், நீர் போய் சொல்ற விதத்துல எங்க அப்பாவுக்கு நிம்மதி இருக்கணும், நீர் போய் சொல்ற விதத்துல கைகேயி வந்து இன்னும் மேல பல கலக்கங்கள்லாம் உண்டாக்காமல் சாந்தமா இருக்கணும், எல்லாமே உம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சுமந்திர கைய பிடிச்சுண்டு நீர் அதுக்காக கட்டாயம் போகணும் அப்படின்னு அனுப்புற. ஆனா சுமந்திரக்கு மாத்திரம் என்னவே இல்லை. சுமந்திரம் அங்கிருந்து கிளம்பினாரே தவிர இங்கேயே காத்துட்டு இருக்காராம். அந்த ராமன் போன திக்கையே பார்த்துட்டு இருக்க, அந்த திசையே பார்த்துட்டு கூப்பிடுவாரா அப்படின்னு. சிதோஸ்மி திவசான் பகுனு அவரே சொல்ற. கொஞ்ச நாள் அங்கே இருந்தாராம் அவர். என்ன கேட்டானா, சுமந்திரே வந்துரும் அப்படின்னு பெருமாள் ராமன் கூட்டா உடனே ஓடி போயிடலாமே, அதுக்காக மனசை மாத்தி திடீர்னு பெருமாள் கூப்பிட்டுட்டார்னா சுமந்தர் திரும்பி போயாச்சு அப்படின்னு இருக்க கூடாது. குகேன சகிதம், அப்ப குகேன சார்த்தம் குகனோடு கூட தத்ரைவா அந்த இடத்திலேயே ரொம்ப நாள் நான் இருந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார் சுமந்தர். பெருமாள் பிரிவை தாங்க முடியாமல் இன்னும் 14 வருஷம் இருக்க போறார். அது அவரால் இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அவருக்கு இந்த சேவை. இது ஒரு பட்டாபிஷேக சேவை, யாருக்குமே கிடையாது. பட்டாபிஷேக திருக்கோலத்துல பெருமாளும் பிராட்டியுமாக வீட்டிலிருந்து திருக்கோலத்துல அதுவும் ஒரு ஆசனத்துல சேவிச்சவர் சுமந்திரர் மாத்திரம்தான், வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னு கேட்டா 14 வருஷ காலம் அதை அவர் மனசுல வச்சு சந்தோஷப்படுவார், அவருக்கு ஆறுதலா இருக்கும் இந்த சேவையை சேவிச்சவருக்கு. அதனால சுமந்திரருக்கு என்ன சேவை கொடுத்தீரோ அந்த மாதிரி சேவை இப்ப கிருஷ்ணாவதாரத்துல எங்களுக்கு வேணும், எங்களுக்கு சேவை கொடுக்கணும். ராமாவதாரத்திலே இன்னும் பல சேவை உண்டு. நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன அப்படிங்கிறார் நம்மாழ்வார். பெருமாள் ஸ்ரீராமனுடைய நின்ற திருக்கோலம் சேவிச்சவர் யார் அப்படின்னா, தாரா வாலியினுடைய மனைவியாக இருந்த தாரா அப்படிங்கிறவர். குரங்குதான் ஆனா நல்ல ஞானினியா. வாலிகிட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றார். ராமனோட நம்ம ஸ்நேகம் வச்சுக்கலாம், சண்டை போட வேண்டாம்லாம் எடுத்து சொல்றார். தாரா சொல்றத வாலி கேட்கல. தாரா சொல்றத கேட்காமதான் நான் கெட்டு போனேன், சுக்ரீவா நீயும் அப்படி கெட்டு போகாதேன்னு வாலி சொல்றான் சுக்ரீவன் கிட்ட கடைசியில. நகி தாராமதம் கிஞ்சிது அந்யதா பரிவர்த்ததே, தாரா ஒன்னு சொன்னால் அது மாறாது, அதனால அவர் சொல்றத கேளு அப்படின்னு கடைசி உபதேசம் சுக்ரீவனுக்கு. பெருமாளை பத்தி அழகா பேசியிருக்காள். நிவாச விருக்ஷசாது நாம் ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தா நாம் சம்சிரயச்சைவ யசசைகபாஜனம் வாலிகிட்ட. இப்படிப்பட்ட வந்து ஸ்ரீராமன் அவன் பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி யுத்தம் வேண்டாங்கிற, சுக்ரீவனோட யுத்தம் பண்ண வேண்டாம், ராமனை போய் பாருங்கெல்லாம் சொல்ற. ஆனா வாலிதான் கேட்கல. வாலி சம்ஹாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தாரா விலாபகான்னு ஒண்ணுக்கு ராமாயணத்துல வாலிய கட்டிட்டு தாரா அழுத அழுகு அழுக கோன்னு அழும்போது அதை பார்த்து சுக்ரீவனே அழுதான். தாரா அழுதப்புறம் சுக்ரீவனை பார்த்து பெருமாளே கஷ்டப்படுற, கண் கலங்குற. சுக்ரீவனை பார்த்து ஏன் அழறார் அப்படின்னு கேட்டார். ஏன் பாழுதுன்னு இருக்க அப்படின்னு பெருமாள் கேட்டார். எங்க அண்ணா போயிட்டாரேன்னு அழறேன்னு சுக்ரீவன் அழுதுன்னு இருக்கான். வாலி நல்லவன் தான், நான் தான் கொண்டுட்டேன்னு அழறான். பெருமாள் என்ன பண்ணுவார் பாவம், இவனே கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில் இவனே அழுதுன்றிருந்தால் பெருமாள் என்னதான் பண்ண முடியும். ஆனால் தாராயனுடைய விலாபத்துக்கும் சுக்ரீவனுடைய விலாபத்துக்கும் வித்தியாசம் இருக்கான். தாராவை அப்படி வாலியனுடைய உடம்புலேருந்து மெதுவா அப்புறப்படுத்துறா, அந்த உடம்ப கட்டின்னு கட்டின்னு எழுதுன்னு இருக்கா. தாரா விலாபங்கிறது ரொம்ப உருக்கமா இருக்கும் ராமாயணத்துல, கட்டின்னு கட்டின்னு அழுதுன்னு இருக்கான். அந்த தாரையை மெதுவா அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆஞ்சநேயர் எல்லாம் சில விஷயங்கள்லாம் தாராக்கு மெதுவா எடுத்து சொல்லி ஆஸ்வாசப்படுத்தும் போது அந்த வாலிய வதம் பண்ணவர் யார் அப்படின்னா சக்கரவர்த்தி திருக்குமாரர் பெருமாள் ராமன். அவரை பார்க்கணும் அப்படின்னு தாரா அப்படி திரும்பி பாக்குறாளா, அப்ப பெருமாள் நின்று இருக்கார். பெருமாள் நின்ற திருக்கோலத்துல வில் கையை வச்சுண்டு தாராக்கு ஒரு சேவை கொடுக்கிறார். அத்தனை கஷ்டத்துல வாலிய கொன்னிருக்கார் இவர் அப்படின்னு வாலியனுடைய பிரிவினாலே ஒரு மகா துக்கத்துல தாரை இருக்கும்போது பெருமாளுடைய அந்த நின்ற திருக்கோலத்தை பார்த்த உடனே தாரா சொல்ற ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. பர்த்தாவை கொண்டவன் இருக்கும் போது அவனை நிந்தனை பண்ண வேண்டி இருக்க, அப்படி இல்ல உதாசீனமாவது பண்ண வேண்டி இருக்க, ரெண்டும் இல்லாமல் தோம் அப்ரமேயச்ச துராசதச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் பண்றான். அப்படி பகவத் தத்துவம் புரிஞ்சின்றவன், அதனால தான் அவளுக்கு அந்த சேவையை கொடுக்கற. சுக்ரீவனுக்கு கூட கிடையாது, ஆஞ்சநேயருக்கு கூட கிடையாது, தாராக்கு மாத்திரம்தான் இந்த சேவை, நின்ற சேவை. அக்ஷீண கீர்த்திச்ச விசக்ஷணச்சங்கிற உம்முடைய புகழ் குறையுமா, நிந்த பண்ணல, உம்முடைய புகழ் அதிகமா இருக்குங்கிறா. வாலிய வதம் பண்ண முடியாத உமக்கு கீர்த்தி அதிகமாயிருக்கு, என்னானாலும் இந்த கீர்த்தி குறையாது. உம்முடைய பொறுமையோ உம்முடைய கருணையோ அது உம்முடைய திருக்கண்கள்ல ஆச்சரியமா தெரியுது அப்படின்னு கண்களை கண்ணழகை கொண்டாக தாராதேவி ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றா. இத்தனை கஷ்டத்துல இருக்கும் போதும், இத்தனை ஒரு சத்ருபாவங்கிறது இருக்க வேண்டிய சமயத்திலையும் பெருமாளை பெருமாளா பார்த்து சேவிக்கிறவங்க அப்படின்னால அவருக்கு அந்த சேவையை கொடுத்தார், வேற யாருக்கும் கொடுக்கல. பெருமாளை பெருமாள் பார்த்து அப்பிரமேயா துராசதா புண்டரீகாட்சனாச்சே நீ அப்பிரமேயா அப்படின்னா அப்பிரமேயோ ரிஷிகேச பத்மநாபோ மரப்பிரபுன்னு சாஸ்திரம் சொல்ற மாதிரி அளவிட முடியாத பெருமை உடையவனாச்சே மகாவிஷ்ணுவாச்சேன்னு சொல்லல், இத்தையும் சொல்லியிருக்கு. பகவானுடைய விசேஷங்கள் எல்லாம் இருக்கு. அக்ஷீண கீர்த்தி அப்படிங்கிறது பகவானுக்கு தான் உண்டு. அதே மாதிரி கிடந்த திருக்கோலம் அப்படிங்கிறது விபீஷனுக்கு கொடுத்தார். சமுத்திர தீரத்துல பெருமாள் வந்து கர்ப்பஜயனத்துல இருக்கும்போது விபீஷணன் சேவிக்கிறார், விபீஷணன் அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. மூன்று சேவையும் பெருமாள் கொடுத்தா மாதிரி அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் பல சேவையும் பலருக்கு கொடுக்கிறார். எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சேவை வேணும் என்று பிரார்த்திக்கிறார். ஆச்சரியமா அருள் செய்கிறாராம், நின்ற திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் வீட்டிலிருந்த திருக்கோலம் மூணையும் கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தவர் யார் அப்படின்னா யசோதை பிராட்டினார். எப்போன்னு கேட்டா தொட்டிலேயே பார்த்தாராம், தொட்டிலேயே கண்ணன் உட்காந்துப்பான், தொட்டிலேயே கண்ணன் படுத்துப்பான், திடீர் தொட்டிலேயே எழுந்திருந்து இங்கே அங்கேயும் ஆட்டுவான். கிடக்கில் தொட்டில் கிழியே உதைத்திடும், சின்ன வயசுலேயே தொட்டில கண்டு ஒரு உத உதைச்சானா தொட்டிலே கிழியும்படி ஆயிடும், திடீர் நேரில் நிற்பானா, ஆஹா துருத்துருப்பு. யசோதை பார்த்தார் என்று அருளி செய்கிறார்கள் வியாக்கியானத்துல. எங்களுக்கு இப்போ கிடந்த திருக்கோலம் ஆயிடுத்து, வீட்டிலிருந்த திருக்கோலம் சேவிக்கணும், அதுக்கு நடந்து வரணும், அப்ப நடந்த திருக்கோல சேவையும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நடக்கும்போது எப்படி நடந்து வரணும் அப்படிங்கறதுக்கு ஒரு அழகான உபமானம் ஒண்ணு சொல்லி ஒரு சிம்மம் மாதிரி நடந்து வரணும். பெருமாளுடைய நடையழகு பிரசித்தம் தானே, சதுர்கதி இரே அப்படின்னு வியாக்கியானத்தை பெரியவாச்சாம்பள்ளி சாதிக்கிறார். சதுர்கதின்னு திருநாமம் பிரசித்தம் தானே, நாலு விதமான கதி உண்டா, நாலு விதமா பெருமாள் நடப்பாரா அப்படின்னு. கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல விஷபோபமோ இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜதுல்ய கதி வீரோ ஷார்தூல விஷபோபமோன்னு ராமாயணத்திலே வரும். யானை மாதிரி, சிம்மம் மாதிரி, புலி மாதிரி, விஷபம் மாதிரி, வாளுடைய சேவையும் அப்படி இருக்கு, வாளுடைய கதியும் நடையும் அப்படி இருக்கு. ராமலக்ஷ்மணாளுக்கு சொல்றவர் யார் அப்படின்னா ஜனகர் சொல்றார். அந்த முதல்ல விஸ்வாமித்திரர் வேற ரெண்டு பேரும் ஐஷன் வரும்போது அதை பார்த்து ஜனகர் ஆனந்தப்பட்டு இமௌ குமாரோ எப்படிப்பட்ட குமார் அது, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கா, எத்தனை அழகா நடக்கிறாங்கிற அவர் நடை அழகுல முதல்ல ஜனகரே மோகிச்சுட்டார். பொண்ணை கொடுக்க வேண்டியவர் முதல்ல மோகிச்சு போயிட்டாருன்னா அதுதான் முக்கியம், பொண்ணு மோகிச்சது கூட அடுத்த விஷயம். மாமனார் மோகிச்சு போயிட்டார் அப்படின்னா பொண்ணு தானா வந்துடும். அப்போ கஜசிம்ம கதி வீரோ சாத்தூல விஷபோகமோ அப்படின்னு ஜனகர் பாசுரம் இடும்படி ஆச்சரியமான நடையழுகு ராமாவதாரத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி நட எழுது கிருஷ்ணாவதாரத்திலையும் வாரணம் பைய நின்று ஊர்வது போல், சின்ன வயசுல கண்ணன் நடக்கிறதே ஒரு ஆணைக்குட்டி நடக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்குமா, ஒரு சிங்கக்குட்டி நடக்கிற மாதிரி அழகா இருக்குமா, அந்த மாதிரி அந்த நட அழகு நாங்க சேவிக்கணும். ஒரு சிம்மம் மாதிரி வரணும். அங்க சதுர்கதியிலே நாலு நட அழகு, நாலு விதமான நட அழகு. இது நம்பெருமாள் சன்னிதியில சேவிக்கலாம்ங்கிறான். ஆண்டாளே ஆனவாறு நடக்கிறான் அப்படிங்கிற வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் அப்படின்னு. ஆயிரம் யானைகளுக்கு நடுவுல எல்லாத்துக்கும் மேல சான் யானையாக ஜான்வாசத்துல மாப்பிள்ளை அடுப்பு திருக்கோணத்துல கண்ணன் நடக்கிறான்னு கணா ஆண்டாள். கண்ணனுடைய நட அழகுலேருந்தான் ஆரம்பம், இவருடைய கல்யாண கணாவே கண்ணன் நட அழக சேவிக்கிறதுலேருந்தான் ஆரம்பம். நாரண நம்பி நடக்கின்றான் அப்படிங்கிறார். நான் நடக்கிறவா கிடைக்க மாட்டேங்கிற இந்த காலத்திலையும் காரில் வச்சு ஐஷன் வந்துடுறார். நட அழக சேவிக்கணுங்க. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாடை கமுகும் பரிசுடர் பந்தற்கே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கனா கண்டேன் தோழினான். நாமாவதா மாதிரி எல்லாம் இவர் கனவால இருக்கு. ஜனகர் பார்த்தா மாதிரி, சீதாதேவி பார்த்தா மாதிரி, காளை புகுத கண்ணன் உள்ளுக்குள்ள வருது, ஒரு காளை உள்ளுக்குள்ள நடந்து வரா மாதிரி இருக்கான். கனா கண்டேன் அவருடைய சொப்னத்துல இதெல்லாம் கண்ணன் சேவை கொடுத்துருக்கான். அதனால சதுர்கதி இரே நாலு விதமான கதி உண்டு, எல்லாம் நம்பெருமாள் நடைகளை சேவிக்கலாம்ங்கிறா. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுடைய நடையழகளை இன்னைக்கும் சேவிக்கலாம். பெருமாள் புறப்பாட்டுல பல விதமான நடையழகு இருக்கு. பெருமாள் எங்க நடையழகு இருக்கு, ஏழை பண்றவாள் தானே ஏழை பண்றாங்க அப்படின்னா அதுதான் கிடையாதான். உண்மையிலே ரங்கநாதனுடைய நடையழகு தான் அப்படி பொருத்தமா அமையுது. எப்படின்னு கேட்டா திருமலையில் பிரம்மோத்சவத்துல புறப்பாடு ஆகும் போதும் அங்க ஒரு விதமான நடையழகு இருக்கும். பொதுவாக நடையழக எல்லா ஊர்லயுமே உண்டு, திருமலையில உண்டு, காஞ்சிபுரத்துல உண்டு, திருக்குறங்குடியில உண்டு, திருவேந்திபுரத்துல உண்டு, எல்லா இடத்துலயுமே ஒரு விதமான நடையழகு இருக்கும். ஆனால் ஸ்ரீரங்கத்துல நடையழகு ரொம்ப பிரசித்தம். கொடை நடை வடைமுடி, காஞ்சிபுரத்துல கொடையழகு, பெரிய கொடைகள், வெண்கொட்ட கொடைங்கிற மாதிரி வெள்ள வெளியில புத்தம் புது கொடை. பிரம்மோத்சவத்துல கருட சேவையில புத்தம் புது கொடை, பெரிய கொடை, ஆகாசத்துல அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். கர்த்மானும் கொடையும் பெருமாளுமாக ஆகாசத்துல பறந்து போற மாதிரி இருக்குமே தவிர கீழே நம்மளோட இருக்க மாதிரி சேவை சாதிக்க மாட்டார். அப்படி ஆச்சரியமா இருக்கும். நடையழகு அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல, முடியழகு அப்படின்னா திருநாராயணபுரத்துல வைரமுடி, திருப்பதிக்கு என்ன அப்படின்னு கேட்டாலும் வடையழகு அப்படின்னு விட்டார். வடை அழகா இருக்குமா? அப்போ நம்பெருமாளுடைய இந்த நடையழகு சேவிச்சவாள் இந்த மாதிரி எங்க பெருமாளும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எங்க பெருமாளும் இப்படி நடந்தா எப்படின்னு அப்படிதான் திருப்பதியில ஆசை வந்தது. ஸ்ரீரங்கத்துல நம்பெருமானை ஏழை பண்ணக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகள், பெருமாளை ஏழை பண்ணக்கூடிய கைங்கரியம் செய்கிறவர்கள், அவர்கள் மொத்த பேரையும் திருப்பதி வரவழைச்சு, திருமலையை வரவழைச்சு பிரம்மோற்சவத்துல திருமலை அப்பனை அவர்கள்லாம் ஏழை பண்ணணும். அப்பதான் அந்த நடையழகு வரும். அவளுக்குதான் எப்படி நடக்கணுங்கிறது தெரியும், அவளுக்குதான் பழக்கம் இருக்கு. அதனால அவளை வரவழைச்சு பெருமாளை ஏழை பண்ண சொன்னார். இன்னைக்கும் நடக்கிறது, இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலேயும் சீபாதாங்கில் வந்து பெருமாளை ஏழை பண்றது வழக்கம் இருக்கு. அப்ப மலையப்பனை அவர்கள்லாம் ஏழை பண்ணும்போது ஸ்ரீரங்கம் மாதிரி வரலையாம், ரொம்ப அழகாதான் ஏழை பண்றாள், ஆனா ஸ்ரீரங்கம் மாதிரி வரலையே அப்படின்னா ஏன் வரல அப்படின்னு கேட்டா, ஸ்ரீரங்கத்துல அது நம்பெருமாள் நடையழகு, நாங்க நடக்கிற அழகா அது, அது பெருமாளுடைய நடையழகு, அது பெருமாளுக்கே அமையன், அந்தந்த பெருமை அவரவருக்கு அமையும். அதனால எங்களுடைய பெருமை இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சது, இவர்களுக்கும் தெரிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நடையழகுல ஒரு சிம்மம் மாதிரி நடந்து வரணும். எப்படிப்பட்ட சிம்மம் அப்படின்னா, நல்ல மழைக்காலத்துல மலையில நன்னா படுத்துண்டு தூங்கி இருக்கக்கூடிய ஒரு சிம்மம் திடீர்னு கண் விழிச்சு தன்னுடைய இறை தேட கிளம்பும் போது அப்படியே எழுந்து வருமா, அப்படி குகை வாசல்ல வந்து நின்று சோம்பல் முறிச்சு அங்கிருந்து ஒரு கர்ஜனை ஒண்ணு பண்ணிட்டு நான் வரப்போறேன் அப்படின்னு ஒரு சிம்ம கர்ஜனை ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறம் இந்த குகையிலேருந்து வெளியில புறப்பட்டு வந்தால் எத்தனை கம்பீரமா வருமோ அந்த மாதிரி நீ நடந்து வரணும் என்று பிரார்த்திக்கிறாள். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம், மலையில குகையில மன்னி கிடந்து உறங்கும். மாரிமலை அப்படின்னா மழை பெய்யக்கூடிய மலை, மழைக்காலத்துல மன்னி கிடந்துறங்கும்னா அந்த குகைக்குள்ள மலையோட மலையா அப்படியே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிங்கம், சாதாரண சிங்கம் இல்ல, சீரிய சிங்கம். அறிவுற்று அது கண் விழித்து தீ விழித்து திடீர்னு எழுந்துட்டது, தூங்கின்றது எழுந்தது, தீ விழித்துதான் உடனே என்ன வேட்டைக்கு கிளம்பிடுச்சு. இப்ப வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி, இந்த மிருகங்கள்லாம் பார்த்தா தெரியும் அப்படியே உதறும் உடம்புலாம். வேறு மயிர் பொங்குறதான், வேறினா வாசனை, நல்ல வாசனையோடு கூட இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிபுர்ந்து சோம்பல் முறிச்சு முழங்கி, இதான் சிம்மத்தினுடைய தனி சுவாவம், ஒரு கர்ஜனை பண்ணிட்டு தான் கிளம்பணும். நான் வேட்டைக்கு கிளம்பிட்டேன், எல்லாரும் தயாரா இருங்கோ, ஓடுறவாள் பிழைக்கிறவாள் பொழைச்சு போங்கன்னு ஒரு கர்ஜனை பண்ணிட்டு தான் கிளம்புவேன் தவிர, புலி மாதிரி பதுங்கி பதுங்கி மறைஞ்சு நின்று போய் தன்னுடைய இறையை அடிக்காது. அதான் சிம்மத்தை காட்டுல ராஜா வாக்கியிருக்கார். புலி வஞ்சகம், புலிக்கும் வீரம் இருக்கு, சிம்மத்துக்கும் வீரம் இருக்கு. என்ன இருந்தாலும் நீ ஏமாத்திரவாள போய் ராஜா வாக்க கூடாது, ராஜ்யத்தை வாக்கையில கொடுக்க கூடாது. அதனால்தான் சிம்மத்துக்கு வனராஜா அப்படின்னு பெயர். யாரும் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கல, இருந்தா கூட காட்டுக்கு அதுதான் ராஜா, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, அந்த மாதிரி நீ வரணும் என்று கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கிற, ஒரு சிம்மகதியில வரணும் அப்படிங்கிற, அத்தனை கம்பீரமா வரணும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த நடையாக சேவிக்கணும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல சிம்மம் அப்படின்னா இது சாதாரண சிம்மத்தை சொல்லல, இப்ப காட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சிம்மம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா வியாக்கியானத்துல அழகா ஒரு விஷயம் சொல்றார், இல்ல பெரியவாள்லாம் ஒரு விஷயம் சொல்ற, இது சாதாரண சிம்மத்தை சொல்லல, சீரிய சிம்மம் அப்படின்னு தானே சொல்ற. சீரிய சிம்மம் அப்படின்னா நரசிம்மத்தை சொல்றார் அப்படின்னா, நரசிம்மமா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாளாம். காலேந்து சிம்ம நரலோக மனோபிராமம் அப்படிங்கிற ருக்மிணி பிராட்டியும், ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்கு சந்தேகம் எழுதி அனுப்பும் போது, நீ வந்து என்னை கைப்பிடிச்சு கூட்டில் போய் விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு எழுதி அனுப்புறாள். ஒரு பிராமணன் கிட்ட கொடுத்து அனுப்புறாள். அந்த பிராமணன் அங்க போய் கண்ணன் கிட்ட அத படிக்கும் போது, அப்ப ருக்மிணி பிராட்டி என்ன சொல்றாங்கிறது அதுல இருக்கு இல்லையா, அல்ல காலே நிருசிம்மங்கிற, நீ நிருசிம்மனா வரணும் அப்படிங்கிற. எப்படி வரணும் அப்படிங்கிட்டா, எப்படி வரணுங்கிறது உனக்கு நான் சொல்லணுமா, நரசிம்மன் எப்படி வந்தா, தூண்லேருந்து திடீர்னு வந்து அந்த ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணி பிரஹ்லாதனை கூட்டுக்கலையா, அந்த மாதிரி இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, நீர் வர்றது சிம்மம் மாதிரி இருக்கணும். மாவீர பாகம் அபிமரிசது சைத்யாராதே கோமாயுவன் மிருகபதேகே பலிமம்புஜாக்ஷா அப்படிங்கிறார். இது மிருகபதி நான் சிம்மத்தினுடைய ஒரு பலியாம் தன்னை சொல்லிக்கிறார். இது சிம்மத்துக்கு உரியது, சிம்மத்துக்குன்னு எடுத்து வச்சத ஓனாய் வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா சிம்மத்துக்கே ஏற்றது. அதுபோல என்னுடைய சரீரம், என்னுடைய மனசு, என்னுடைய ஆத்மா எல்லாம் உன்னை சேர்ந்தது, இது சிசுபாலனுக்கு போகக்கூடாது. ஒரு பெரிய யானை ஒன்னு இருக்கு அப்படின்னா, சிம்மமானது அந்த யானையுடைய முதுகு மேல ஏறி அந்த யானையுடைய தலையை போட்டு பிளக்கும், ஒரே அடியினால யானையினுடைய மஸ்தகத்தை பிளக்குமாம், அத்தனை பலம் சிம்மத்துக்கு. மேல ஏறி அடிக்கிற அளவு அத்தனை பலம் உண்டு. அப்போ அடிச்சப்புறம் அது சிம்மத்தினுடைய பலி தானே, அது அது சிம்மம் எப்போ போக போகுதுன்னு காத்துண்டு, சிம்மம் அங்கிருந்து போன உடனேயே இந்த நரியும் ஓனாயும் அந்த யானையில பங்கு போட்டுக்கலான்னு வருவான், ரெண்டு சண்டை போடுவான், இது என்னுடையதுன்னு அது இது என்னுடையதுன்னு மற்ற மிருகங்கள்லாம் சண்டை போடும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஆணை அடிச்ச பெருமை எதுக்கு வரும் சிம்மத்தை தவிர, அந்த மாதிரி நானும் உன்னுடைய பலிங்கிறார். இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிற, சரீரத்தை இல்ல, இந்த ஆத்மா உன்னை சேர்ந்தது அப்படிங்கிறார். இது சிசுபாண்டுக்கு கொடுக்கறது ஓநாய்க்கு கொடுக்கற மாதிரி அப்படிங்கிற அந்த மாதிரி சிம்மம் மாதிரி வந்து என்ன கூட்டு போனோம் அப்படின்னு ருக்மிணி பிராட்டி சொன்ன மாதிரி ஆண்டாள் தன்னே அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கனாக்கண்டேன் தோழினாங்கிற சிம்மம் மாதிரி நீ இருக்கணுங்கிற கல்யாணத்திலேயே கல்யாணத்திலேயே என் பக்கத்திலேயே உட்காந்து லாஜஹோமம் பண்ணச்ச பொறி வச்சு ஹோமம் பண்ணச்ச அறிமுகனா இருக்கணுங்கிற சிம்ம முகனா சேவை சாதிக்கணும் அப்படிங்கிற என்ன கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கணும்னு அர்த்தம் ஒரு பக்கம் சௌமியமா இருக்கணும் ஒரு பக்கம் அப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட நரசிம்மனை சொல்ற அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியானம் சிம்மம் அப்படின்னா ராகவ சிம்மம் அதாவது சக்கரவர்த்தி திருமகனை சொல்றார் பர்வதா திவநிஷ்கிராந்தா சிம்மோ கிரி குஹாசயான்னு ராமாயணத்துல வரும் கஜ சிம்மகதி வீரன்னு வரும் சிம்மம் மாதிரி இருக்காரா ராகவ சிம்மன்னே பெயர் ரிஷிமுக பர்வதத்துல பெருமாள் இருந்த போது அங்கிருந்து கிளம்பி யுத்தத்துக்கு கிளம்பும் போது எப்படி இருக்காருங்கிறவன் பர்வதத்திலேருந்து ஒரு சிம்மம் கிளம்புற மாதிரி கிளம்புறார் பல இடத்துல வந்திருக்கு முதல்ல மாரிமலை மஞ்சள் மண்ணி கிடந்திருக்கும் நரசிம்ம பெருமாளை சொல்லும் போது மாரிமலை அப்படிங்கிறது அகோபில மலையா இந்த அகோபில மலையிலேருந்து நரசிம்மன் புறப்பாடாய் வரா மாதிரின்னு வியாக்கியானம் இப்போ மாரிமலை அப்படின்னா ரிஷிமுக பர்வதம் அதில் மண்ணி கிடந்திருக்கும்னா அந்த பர்வதத்தை விட்டு வெளியில வராமல் கிஷ்கிந்தைக்கு கூட போகாமல் அங்கே 4 மாச காலம் சீதாதேவியை பிரிஞ்சு கஷ்டத்துல பெருமாள் இருந்தான்னு ராமாயணத்துல இருக்கு அதனால அந்த ராகவ சிம்மம் அதை சொல்றார் ஒரு வியாக்கியானம் உண்டு ராகவ சிம்மம் இல்ல யாதவ சிம்மத்தை சொல்றார் யாதவ சிம்மம்னா எது குலத்துல வந்த சிம்மம் கண்ணன் அவனதான் முதல்ல சிம்மன் முதல் பாட்டிலேயே சொல்லிட்டாரு ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த சிங்கக்குட்டி தான் சொல்றார் அந்த சிங்கம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு வியாக்கியானம் உண்டு சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி அந்த மாதிரி உன்னுடைய திருக்கோயிலிருந்து அப்படியே வரணும் இங்கனே போந்தருளி இப்படியே வரணும் அதை நாங்க சேவிக்கணும்னு அர்த்தம் இப்படி இப்படி இப்படி எழணும் இப்படி எழணும் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி நம்பெருமாளுடைய நடையதை சேவிக்கிற மாதிரி இப்படியே இருந்துருளா அதை நாங்க சேவிக்கணும் அப்புறம் கோப்புடைய சீரிய சிம்மாசனத்து இருந்து கண்ணன் பார்த்தான் என்னது சிங்கம் மாதிரி வரணுமா ஏது இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு நான் சிங்கம் மாதிரி ஆகணும் அப்படின்னா நரசிம்மாவதாரத்துல ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணச்ச ஒரு சிங்கம் இருந்தது அந்த மாதிரி நான் மாறி வரட்டுமாங்கிறா கண்ணன் எத்தனை உக்ரமான ஒரு ரூபம் அது பொழுது மெலிந்த புன்செக்கரில் வாந்தி செய்தூடு மெழுந்து உதிரப்புணலா மலை கிழுது பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆள் துயரு செய்து அசுரரை கொல்லுமாறே அந்த ஹிரண்ய கசிப்பு வீழ்த்து பிடிச்சு சாயங்கால வேலை ஆகாசம் எல்லாம் செக்கச்சவேன்னு இருக்கான் அந்த சமயத்துல ஒரு அவதாரம் பண்ணி இந்த சிம்மம் என்ன பண்றார் அந்த ஹிரண்ய கசிபுடைய உடம்பு மலை மாதிரி இருக்கான் மகா மாம்ச பிண்டமா இருக்கான் அவன் இவன் நரசிம்மமூர்த்தியனோ சின்னவராதான் இருக்கார் அந்த ஹிரண்ய கசிபுடைய உடம்பு அப்படி அனாயாசமா வீழ்த்துட்டு போய் மலை மாதிரி இருக்கிற அவனுடைய உடம்பு பக்க பக்க பக்கம் பிரகாசிக்கிறதான் நான் ஹிரண்யம் சொர்ணமயமா பிரகாசிக்குமா அது அந்த உடம்பை எடுத்து தன் மடியில போட்டு வச்சுட்டு அவனை பிளக்கிற பிளந்து போது அந்த உடம்புல நரசிம்ம பெருமானுடைய கழுத்து வரைக்கும் மொத்தமும் மறைக்கிறது அந்த உடம்பு அத்தனை பெரிய மாம்ச பிண்டமா இருக்கு அது மேல இவருடைய முகம் மாத்திரம் சேவையார்தான் இது நரசிம்ம பெருமானுடைய முகம் மாத்திரம் அது எப்படி இருக்குன்னு கேட்டானா நல்ல சாயங்கால வேளையில வானம் சிவந்து இருக்கும்போது ஒரு மலை இருக்கச்ச அந்த மலையினுடைய முகத்துல மேல ஒரு சிம்மம் ஒன்னு எட்டி பார்த்தால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்கிற திசைக்கு எழுது திசை சூழும் எழுந்து புணலாம் மலை கேடு பிளந்த சிங்க மொத்ததால் அப்படிங்கிறார் நம்மாழ்வர் அந்த மாதிரி வரணுமா உங்களுக்கு அத்தனை உக்ரபாவம் தேவையா அப்படின்னா பூவை பூவண்ணா அப்படிங்கிற அப்படி வரக்கூடாது கண்ணா சிங்கத்தை சொன்னது உன்னுடைய நடை அழகுக்காக சொன்னோமே தவிர சிம்மம் போல கம்பீரமா நடக்கணும் அப்படின்னு சொன்னோமே தவிர நீ சிம்மமாவே வந்து எங்களை பயமுறுத்த வேண்டாம் நீ பூவை பூவண்ணா வரணும் பூவை பூ போல அத்த தன்னை மிருதுவானவனா, உன்னுடைய சுபாவத்தோட வரணும். பெருமாளுடைய நடையழகு, ஸ்ரீராமனுடைய நடையழக தசரதர் சேவிச்சார், ஸ்ரீராமனுடைய நடையழக ஜனக மகாராஜர் சேவிச்சு மோகிச்சு போனார். அப்படின்னா ராமாயணத்துல இருக்கு, ஜனக மகாராஜரே சிம்மகதிங்கிறார், கஜ சிம்மகதி வீரவ் அப்படின்னு சொன்னவர். அதே மூச்சல சொல்ற, கதம் பத்யா மிக பிராத்தோ, எப்படி நடந்து வந்தார் இந்த திருமேனியோடு கூட, இந்த மிருதுவான திருமேனியோடு கூட எப்படி நடந்து வந்தார், இந்த ஆச்சரியமான பாதம் இருக்கு, இது எப்படி தரையில பட்டுது, கல்லுல எப்படி பட்டுதுன்னு கேட்கிறார். கல்லுலையும் முள்ளையும் எப்படி நடந்து வந்தது இந்த பாதம், ஏன்னா சுகுமாரம் அத்தெந்த சுகுமாரம் ஆளாச்சே, ரொம்ப மிருதுவாச்சே, நடந்தா வந்தா சிவா வேற எப்படி நடத்தி ஆயிச்சுன்னு வந்தேன்னு கேக்குறார். விஸ்வாமித்திர பார்த்து கேக்குறார், எப்படி வா நடந்து வந்தார், ஏன்னா தாங்காதான். தசரதனே சொல்ற மாதிரி பெருமாளை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு, உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சேனே, அப்போ கல்லுலையும் முள்ளிலையும் நடக்கும் போது இவர் மனம் கஷ்டப்படுறான், தசரதனுடைய மனம் கஷ்டப்படுறது. நீ கல்லுலையும் முள்ளிலையும் எப்படி நடப்பான், எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோங்கிற, எப்படி நடக்கிற, நீ எப்படி சயனிச்சுப்ப, நல்லனை மேல் முன்து இன்றாய் இன்று இனி போய் வியங்கான மரத்தின் நீடல், கல்லணை மேல் கந்துயிரக் கற்றனையோ காகுத்தா கரியகோவே அப்படின்னு தசரதர் புலம்பல். நீ எப்படி நடப்ப, எப்படி சயனம் இருக்கும் உனக்கு, எப்படி கல்லணையில படுத்துப்ப அப்படின்னு தசரதர் மனம் நொந்து போறாராம். அந்த மாதிரி எங்களுக்கு நிலைமையை கொடுத்துறாத, நீ பூவி பூவண்ணன், கண்ணனும் அப்படிதான், கண்ணனும் பூவி பூவண்ணன், கண்ணனுக்கும் ஏதாவது வந்ததுன்னா இவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். கண்ணன் காட்டுக்க போறான், மாடு மேய்க்கிறதுக்கு தான் போறான், ஆனா யசோதைக்கு அதை காட்டிலும் கஷ்டம் கிடையாது. கண்ணனை அனுப்புறதே நான் தான், கண்ணன் காலங்காத்தால எழுந்து கையில ஒரு குச்சியை கொடுத்து போடா காட்டுக்கு போய் மாடு மேய்ச்சிட்டுவான்னு அனுப்புறதே யசோதை தான். ஏன் அப்படி கேட்டானா, சுதர்மம், அவளுடைய தர்மத்தை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறாள், மாடு மேய்க்கிறது அவளுக்கு சுதர்மம். ஆனா அப்புறம் என்ன சொல்றாள் அப்படின்னா, உன்னை இளங்கன்று மேய்க்க சிறுகாலே ஊட்டி ஒரு படுத்தேன், என்னில் மனம் வலியாள் ஒரு பெண்ணில் நீ, என் குட்டனே முத்தம் தான், என்ன காட்டிலும் மனம் வலிய, என்ன காட்டிலும் கொடிய மனம் யாருக்கும் கிடையாது, உன்னை போய் காலங்காத்தாலும் எழுப்பி காட்டுக்கு அனுப்பிச்சேனே, ஒரு குடையும் செருப்பும் கொடுக்காத அனுப்பிச்சே, நல்ல வெயிலா இருக்கும் போது மனசு பதவதிக்குது, குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் அப்படிங்கிறார். என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே, என்ன பாவமோ, என்ன பாவம் பண்றேன் அப்படின்னு தண்ணியே சொல்லிக்கிறார். கண்ணன் காட்டுக்கு போய் மாடு மேய்த்தால் அவனுடைய கால்கள்லாம் நோவுமேனு யசோதை பிராட்டிக்கு கஷ்டம், கோபிகா ஸ்திரீகளுக்கு கஷ்டம். அட்டசி பவான் அட்டசி எத் பவான் அன்னிகானனம் அப்படிங்கிறார். நீ அங்க போய் சின்ன சின்ன கற்கள்ல உன்னுடைய பாதம் வைக்கும் போது எங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு அந்த திருப்பாதத்தை பிடிக்கிறாளாம் கோபிகா ஸ்திரீகள்லாம். அத்தனை மிருதுவா இருக்கான், எதுவுமே தாங்காது அது, பிராட்டி கூட கூசி பிடிக்கணுமா. மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தனங்கிற பிராட்டி எத்தனை மிருதுவானவர், அவர் தாமரப்பூல இருக்கார் அப்படின்னா தாமரப்பூ எத்தனை மிருதுவானது, அந்த தாமரை போல பிராட்டி இருந்தாலும் தாமரப்பூ வாடாதான், பிராட்டிக்கு தான் அந்த தாமரப்பூல இருக்கிற மகரந்தம் பொடிகள்லாம் உறுத்துமா, அப்படின்னா இவர் எத்தனை மிருதுவானவர், அந்த பிராட்டியினுடைய திருக்கைகள் தாமரப்பூ போல இருக்குன்னா அது எத்தனை மிருதுவானது, அந்த திருக்கைகளால பெருமாளுக்கு சரண சேவை பாத சேவை பண்ணும்போது அது பட்டு பெருமாளுடைய பாதங்கள்லாம் கண்டி போயிடுமா, அப்படின்னா இது எத்தனை மிருதுவா இருக்கும். அதனால்தான் கிருஷ்ணாவதாரத்திலயும் பல இடத்துல வருது, கிருஷ்ணாவதாரத்துல மல்லர்களோட யுத்தம் நடக்கிறது கம்சனுடைய சபையில, அப்ப எல்லாரும் கஷ்டப்படுறாள், சமம் யுத்தம் இத்தியாகுங்கிறா, இந்த யுத்தம் சமம் கிடையாது சமம் கிடையாதுங்கிறா, ஏன்னா கண்ணனுக்கும் மல்லர் மல்லர்களானா அப்படி ஆஜானு பாவுக்களா உடம்ப நன்னா வளர்த்து டின் டின் டின் மாம்சங்கள்லாம் சாப்பிட்டு இதுக்காகவே கம்சனை வாழ வளர்த்து வச்சிருக்கான் வேலை, இவர்கள்லாம் சண்டை போட்டு அந்த சண்டையை பார்த்து ரசிக்கணுமா, அதுக்காக கண்ணாபுனான் உடம்பு வளர்ந்துருக்கு, இந்த சண்டையை பார்த்து ரசிக்கிறான் கம்சன். இன்னைக்கும் அதுக்குன்னே ஒரு சேனல் இருக்கு டிவி சேனல், ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பான், ரெண்டு பேர் மாமிச பிண்ட மாதிரி ரெண்டு பேர் உட்காந்து சண்டை போட்டு இருப்பான், அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் நிறைய பேர், அந்த மாதிரி கம்சன் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இப்ப அந்த மாதிரி ரெண்டு பேர் அப்புறம் கண்ணனோட யுத்தத்துக்கு அனுப்பிச்சுட்டான் கம்சன். நீ போய் கண்ணனோட யுத்தம் பண்ணுவான். அப்போ அவள்லாம் மாம்சத்தை சாட்டு சாட்டு அடி அடின்னு அடி வாங்கி வாங்கி வளர்ந்த உடம்பு எங்க? ஐயோ பாவம், வெண்ணையை சாட்டே வளர்ந்த நம்ம கண்ணன் எங்க? இந்த வெண்ணையை சாட்டு திருமேனி. இது இந்த திருமேனி பார்த்தா ரொம்ப மிருதுவாக ரொம்ப சுகுமாரமாக இருக்கும்போது அதை பார்த்து மதுராநகரத்தில் இருக்கிறவாள்லாம் சொல்றாளாம், நான் சமம் யுத்தம், இந்த யுத்தம் சமம் இல்ல, இது தகாது இது தகாது. அவளோட யுத்தம் பண்ணிக்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர், இந்த சின்ன குழந்தை கண்ணனோடு கூட யுத்தம் பண்ண கூடாதுங்கிற அவளுக்கே மனசு பொறுக்கலையா? ஏன்னா வேடிக்கை பார்க்கதான் வந்திருக்கோம், இது என்ன வேடிக்கைன்னு, இது சரியில்லையே அப்படிங்கிறா. இவ அப்படி சொல்றாளா சுவாமி தேசியன் விஷயம் சொல்ற, இவா ந சமம் யுத்தம் அப்படின்னும் போது ஆகாசத்துல ரிஷிகள்லாம் இருக்காளாம், அவளும் ந சமம் யுத்தம் ந சமம் யுத்தம்ங்கிறாளாம். அவளும் இவாளானா பரவாயில்ல, கண்ணன் யாருங்கிறது தெரியாது. கண்ணன் தான் ரிஷிமாவதாரம் எடுத்தவனோ, கண்ணன் தான் ஸ்ரீராமாவதாரம் எடுத்தவனோ, அவனுடைய பராக்கிரமங்கள் தெரியாமல் இவா பேசிட்டு இருக்கா. ரிஷிகள்லாம் ஏன் ந சமம் யுத்தம் இத்தியாகும் சொல்றாள்? கண்ணன் பரம்பரங்கிறது தெரியும் முடியும், அவ ஏன் சொல்றா அப்படின்னா, அப்படிப்பட்ட பரமபுருஷனான சர்வேஸ்வரன் ஹிரண்யகசிபோட யுத்தம் பண்ணான், ராவணனோட யுத்தம் பண்ணான், சமமா இருக்கும். ஒண்ணும் இல்லாத இந்த பசங்களோட போய் யுத்தம் பண்றானே நான் சமங்கிறானா, இது சமம் இல்லைங்கிறா. ஏன்னா அவ எங்க, இந்த ரெண்டு பசங்க எங்க? இதுங்க ஏதோ உடம்ப வளர்த்து வச்சிருக்கே தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஹிரண்யகசிபுடைய பராக்கிரமத்திலயோ ராவணனுடைய பராக்கிரமத்திலயோ இல்ல ஹிரண்யாட்சியுடைய பராக்கிரமத்திலயோ அதுல கோடியில் ஒண்ணு கூட இவளுக்கு கிடையாது. சும்மா மனுஷனா பிறந்து உடம்ப வளர்த்துட்டா ஆயிடுச்சானா, அவளுக்கெல்லாம் எத்தனை பலம், தேவர்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய பலம். அகில ஜகத ஜிக புஜ பல வர பல தசல பனல பன தச கலவன ஜரித கதன பரவச அப்படிங்கிற அகில ஜகத ஜிக புஜ பல வர பல, புஜ பலம் என்ன வர பலம் என்ன, இதனால தேவர்களே மிரட்டி வச்சிருக்கிற அவா எங்க? சும்மா ஒருத்தர் கொடுத்த சண்டை போடுறதுக்காக நல்லா சாட்டு சாட்டு உடம்ப வளர்த்துட்டா இவா எங்க? அவளோட யுத்தம் பண்ணிட்டு வந்த கண்ணனை போய் இவளோட யுத்தம் பண்ண சொன்னா இது சரியில்லைங்கிறவா, ரொம்ப மோசமா இருக்குங்க. வேணா இருக்கட்டும், இப்போ ஆயிர குல பெண்கள் நினைக்கிற மாதிரி பூவை பூவன்னா நீ வரணும் எங்களுக்கு, சிம்மம் மாதிரி நடையில வரணும். பூவை பூன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து, அழகான சிம்மாசனம் கோப்புடைய சிம்மாசனம். ஏன்னா சீரிய சிங்கம்னு கண்ணனை சொல்லும் போது அந்த சீரிய சிங்கம் இருக்கக்கூடிய ஆசனம் எப்படின்னு கேட்டா சீரிய சிம்மாசனம், கட்டுக்கோப்புடைய சீரிய சிம்மாசனம். தமிழ்ல கோப்பு அப்படின்னா ஃபைல்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ நவீன தமிழ்ல சிம்மாசனத்திலிருந்தா ஃபைல் ஒரு மொழியும், கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள், அங்க இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். சிம்மாசனத்துக்கே ஒரு தனி பெருமை, அங்க வந்த காரியம் என்ன அப்படிங்கறத கேட்டு இல்ல ஆராய்ந்து அருளணும். ஏன்னா எத்தனை பேர் வந்திருக்கோம், ஒருத்தரா வந்திருக்கோமா? எத்தனை பேர் நீயே கதின்னு ஒன்னையே நினைச்சிட்டு தூங்காம இருந்து அப்படி தூங்குற மாதிரி இருக்கிறவாடியும் மெதுவா எழுப்பி யமுனா நதியில வந்து தீர்த்தமாடி பனித்தலை வீழ உன்னுடைய நாமத்தையே பாடி உன் கோயில்ல வந்து அந்த கோயில் காப்பாளன் வாயிற் காப்பாளன் அனுமதி வாங்கிட்டு யசோதை நந்தகோபாலன்லாம் எழுப்பி நப்பின்னை பிராட்டிய புருஷகாரமா சீகரிச்சுண்டு உனக்கு சுப்பிரபாதம் பாடி உன்னுடைய நடையழகை சேவிச்சு உன்னுடைய கிடந்த திருக்கோலத்தை சேவிச்சு உன்னுடைய வீட்டிலிருந்து திருக்கோலத்தை சேவிச்சு உனக்கு பல்லாண்டு பாடி அப்புறம் நாங்க என்ன கேட்கிறோம் அப்படிங்கறது இத்தனை காரியம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது ஆராய்ந்து அருள், இது சாதாரணமா வந்திருக்கோம் நினைக்காத, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணச்ச இவன் எப்படி வந்திருக்கான்ங்கிறத பார்க்கணும் இல்லையா. ஏ பிஸ்து சதிவை சார்த்தம் சிரசா யாசிதோமயா தாது சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி அப்படிங்கிறார் பரதன். சித்திரகூடத்துல பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கும் போது அடியன் மாத்திரம் தனியா வந்தனா, ஏ பிஸ்து சச்சிவை சார்த்தம், இத்தனை பேரோட வந்திருக்கேன், இத்தனை மந்திரிகள் கைகேயி உட்பட மொத்த பேரும் வந்திருக்கா அயோத்தியிலிருந்து, கைகேயும் கூட்டுன்னு வந்திருக்கேன். சிரசா யாச்சிதோமையா தலை வணங்கி சரணாகதி பண்ணி கேட்கிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும், திரும்பி வரணும். பிராத்துஹும், நான் உங்களுடைய தம்பியாச்சே, சிஷ்யஸ்ய உம்முடைய சிஷ்யனாச்சே, தாசஸ்ய உம்முடைய தாசனாச்சே, இதெல்லாம் பார்த்து அனுகிரகம் பண்ணுங்கிற. யாரோ ஒருத்தர் வந்து கேட்டார்னு இல்ல, சரணாகதி பண்ற அதுவும் கும்பலோட கூட்டுன்னு வந்து எல்லாருமா சேர்ந்து வந்து சரணாகிதி பண்றவர், தம்பியா இருக்கிறவர், சிஷ்யனா இருக்கிறவர், தாசனா இருக்கிறவர், பிரசாதம் கருத்து மருகசி, இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பரதாதான் பிரார்த்திக்கிறார். அதான் பெருமாளே அடிக்கடி நினைக்கிறாராம், இப்படி கேட்ட பரதனுக்கு நம்ம சரியா கொடுக்கலையே, திரும்பி போக முடியல பெருமாளால, பாதுகையை கொடுத்து அனுப்புறார், பரதருக்கும் திருப்தியா இருக்கு, பாதுகையை சீகரிச்சுன்னு பரதனும் சந்தோஷமாதான் போறார். ஆனா பெருமாளுக்கு மாத்திரம் மனசுல ஒரு உறுத்தல் இருக்கான், சிரசா யாச்சதஸ்தஸ்ய வசனம் நகிருத்தம் ஐயா, இப்படி வந்து கேட்டான் அப்படின்னு நினைக்கிறாராம். அப்படி நீ ஆராய்ஞ்சு பார்த்தா மாதிரி நாங்க வந்த விதத்தையும் நீ ஆராய்ஞ்சு பார்க்கணும், யாம் வந்த காரியம் என்ன, அதுவும் நாங்க எதை கேட்க போறோம் அது சட்டனு புரியாது, லௌகீகர்கள் மாதிரி கேட்க போறதில்ல, அதனால யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளையிலோ ரெம்பாவாய், உன் கோயில் நின்று இங்கனே பார்த்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படியே வந்து ஆஸ்தான பீடத்துல இருக்கணும். சுவாமி தேசியன் கூட யாதவா விதயத்துல சொல்லும் போது 19வது சங்கத்துல சுப்பிரபாதம் பாடினார், அது முடிஞ்ச உடனே அடுத்தது ஆஸ்தான பீடத்துல ஏழை பண்றார், இந்த திருப்பாவை பின்பற்றி தான் அங்க வரும் மொத்தமுமே. தனமிவ நிகமானம் தர்மமுத்தம்பயிஷ்யன்னு திரிஜகத அனுவிதேயம் கர்ம நிஷ்பாத்ய சாந்தியம் சிதகுண பரிதானைஹி சேவிதோ மந்திரி முக்கியைஹி அலம குருத தேவோ ஹைமம் ஆஸ்தான பீடம். சுப்பிரபாதம் ஆனவனே கண்ணன் எழுந்திருந்து கர்த்தவியம் தெய்வமான்னு சொன்ன மாதிரி ஸ்நானாதி எல்லாம் முடிச்சு சந்தியாவந்தரங்கள்லாம் பண்றானாம். திரிஜகதனு விதேயம் கர்ம நிஷ்பாத்ய சாந்தியம் சந்தியாவந்தரம் பண்றானாம் கண்ணன். கண்ணன் யாருக்காக சந்தியாவந்தரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா லோகத்துக்காக தான், லோகத்துல எல்லாரும் பண்ணணுமேங்கிறதுக்காகத்தான் கண்ணனும் சந்தியாவந்தனத்தை எல்லாம் பண்ணி சூரிய நமஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் மொத்தத்தையும் பண்ணி கடைசியில பகவானேவ பிராத சந்திய உபாசனாக்கியம் கர்ம ஸ்வஸ்மி சுப்ரீதையே ஸ்வயமேவ காரிதவான் அனேன கர்மணா பகவான் பிரியதாம் வாசுதேவா பகவத் சமாராதனம் அப்படின்னு சொல்லி ஜலத்தை சேர்க்கிறான், வாசுதேவனுக்கு பிரீதி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜலத்தை சேர்த்து சந்தியாவந்தரத்தை பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறான். பகவானேவ பிராத சந்திய உபாசனா கெங்கர்மை ஸ்வஸ்மி சுப்ரீதே ஸ்வயமேவ காரி தவான் அப்படின்னு சாத்விக தியாகம் பண்ணி அந்த பகவான் கிட்டே அந்த சந்தியாவந்தனத்தை சமர்ப்பிச்சுட்டு வரானாம் கண்ணனே. ஆச்சரியமா பார்த்துருக்கா ரிஷிகள்லாம் தன தானே சந்தியாவந்தம் பண்ணி தனக்கே சமர்ப்பிக்கிறானே எதுக்குன்னு கேட்டா, திரிஜகதனு விதேயம் அந்த அவதாரத்துல இருக்கிற அப்படின்னால அந்த தர்மத்தை தவறக்கூடாது, கண்ணன் தவறினால் நாளைக்கு லோகத்துல எல்லாரும் தவறுவார், எதுக்கு சந்தியாவந்தரம் பண்ணணும், நான் கிருஷ்ண பக்தனாச்சேன்னு கண்ணன் சொல்றான், கிருஷ்ணனே சந்தியாவந்தரம் பண்ணான் அப்படின்னா கிருஷ்ண பக்தன் கதை என்ன, நான் கிருஷ்ண பக்தன் பண்றேன், நான் கிருஷ்ணனுடைய கை கிருஷ்ணனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணுறேன், நான் கிருஷ்ண அனுபவத்தை தெளிச்சு இருக்கேன், இப்ப நான் சந்தியாவந்தரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்க முடியாதான். ஏன்னு கேட்டா அந்த கிருஷ்ணனே சந்தியாவந்தரம் பண்ணான், அந்த கிருஷ்ணனே சந்தியாவந்தரம் பண்ணான்னு போது அப்போ இந்த கேள்வி எதனால வருது அப்படின்னு கேட்டானா, சந்தியாவந்தனம்ங்கிறதும் ஒரு கிருஷ்ண அனுபவம், சந்தியாவந்தனம்ங்கிறதும் ஒரு கிருஷ்ண ஆராதனம் அப்படிங்கிறது புரியாம இருக்கும்போது அந்த கேள்வி வரும், அதுவும் ஒரு கிருஷ்ண அனுபவம் தானே, அதுவும் கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆராதனம் தானே, அதனுடைய மந்திரங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் பார்த்தாலே என்ன புரியும், இந்த திக்ரா விண்ணோ அகாரிஷம் அதெல்லாம் கிருஷ்ண விஷயமா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு ஆச்சாரியாலாம். அப்போ அந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது பகவானுடைய மந்திரம் தானே, அப்ப இதை இழக்கலாமா, இந்த அனுபவத்தை இழக்கலாமா, அது இல்லாமல் சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது ஏதோ மூக்க பிடிக்கிறது தீர்த்தம் சாப்பிடுறது இல்ல கையை எப்படி அப்படின்னு ஆட்டி ஜபம் பண்ணி அப்படின்னு நினைச்சாதான் அந்த விஷயம் புரியாத, அதை ரசிக்க தெரியாம இருக்கிறவாளுக்கு தான் அதை விட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு தோணும், அதை ரசிக்க தெரியவாள் ஐயோ சந்தியாவந்தனம் விட்டு போச்சே, ஐயோ சந்தியாவந்தனத்துக்கு நாழியாச்சேன்னு ஓடுற ஆச்சாரியா, சந்தியாவந்தம் நாழியாச்சே அந்த காலத்துல அதை பண்ணி அத பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படி ஒரு ஆனந்தம், உச்சிதமான காலத்துல உச்சிதமான கைங்கரியம் பண்ணி அதை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு சமம் என்ன இருக்கு, அந்த ஆனந்தத்துக்கு சமம் என்ன இருக்கு, அதனால கண்ணனே காமிக்கிறானாம், திரிஜகதனு விதேயம் கர்ம நிஷ்பாத்ய சாந்தியம் சிதகுண பரிதானை சேவிதோ மந்திரி முக்கியை அலமகுருத தேவோ ஹைமம் ஆஸ்தான பீடம் அப்படி சந்தியாவதெல்லாம் முடிச்சுட்டு சீரிய சிம்மாசனத்திலே வந்து கண்ணன் எழுந்தொள்ளினான், அங்கிருந்து மந்திராலோசனை பண்ணான் அப்படின்னு யாதவா விதயத்தில் வரும். இந்த திருப்பதி பாசுரத்தை மனசுல வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தார் அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா தெரியும். அந்த இடத்துல அப்படி பூவை பூ வண்ணனாக கண்ணன் இருக்கக்கூடிய கண்ணன் சிம்மமாக ஒரு கதியிலே ஆச்சரியமாக எழுந்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம் சொல்லும் போதும் ஆச்சாரியர்களை சொல்ற பாசுரம்ங்கிறது மாத்திரம் இல்ல, விசேஷமா சுவாமி தேசிகன் விஷயம் இந்த பாசுரம். என்னைக்கோ முன்னாடி இருந்த ஆண்டாள் பின்னாடி வரப்போற தேசிகனை பத்தி பாசுரம் பாடினாரா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா இவர்கள் எல்லாருமே அவதார புருஷர். பகவத் ராமானுடைய அவதாரத்தை ஆழ்வாருக்கு முதல்லயே பெருமாள் காட்டி கொடுத்தாராம் புலிக புலிக பாசுரத்துல. ஆண்டாள்தாவே ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒவ்வொரு ஆழ்வாரை எழுப்பினார் அப்படின்னு சுவாபதேசம் சொல்ற வழக்கம். எல்லா ஆழ்வாரை எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னு கேட்டா ஆழ்வார் மாதிரி அந்த சமாதியில இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பினார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொன்னு ஆண்டாளுக்கே எல்லாம் தெரியுமே, அவர் யார், பூமி பிராட்டியார் தானே. அதனால நாயகனாய் நின்ற பாசுரத்துல எப்படி பகவத் ராமானுஜர் விஷயமா அமையறதோ அந்த மாதிரி இந்த பாசுரம் அழகா சுவாமி தேசிகன் விஷயமா அமையிறது. சீரிய சிங்கம் அப்படின்னு சொன்னது சாதாரண சிம்மம் இல்ல, கவிதாத்திக சிம்மம். கவிதாத்திக சிம்மம் அப்படின்னு ஸ்ரீவைஷ்ணவர்களே பிருதம் கொடுத்து ஸ்ரீரங்கநாதனே இந்த பிருதம் ஒக்கும் கவிதாக்கிய சிம்மம் இவர்தான் அப்படின்னு உறுதிப்படுத்தின ஒரு திருநாமம் அது. அந்த தேசிகன் தான் சீரிய சிம்மங்கிற. மாரி மலைமொழிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அப்படின்னா மாரிமலை அப்படின்னா திருவேங்கட மலை, எப்பவுமே மழை இருக்குமா அவதுல. மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை அப்படிங்கிற நம்மாழ்வார். மாரிமலை அப்படின்னு திருவேங்கடமலை நம்மாழ்வார் சொல்றார். அந்த திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே தேசிகனா அவதாரம் பண்ணப்படினால வெங்கடேசாவதாரோயம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அவரே தேசிகனா வந்தார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக மாரிமலை முடிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அப்படிங்கிற. அறிவுற்று அப்படின்னா அவர் முதல்ல அவதாரம் பண்ணச்ச உறங்குங்கிற மாதிரி இருக்கார், சின்ன குழந்தையாதான் அவதாரம் பண்ற, நடாதுரம் வாழ்ந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிறார், அப்புள்ளார்கிட்ட இருந்து உபதேசத்தை எல்லாம் வாங்கிக்கிறார். ஆனால் ஹயக்ரீவனுடைய கட்டாட்சத்தினாலே விசேஷமான ஞானம், ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் எல்லாம் சேர்ந்து வருது. அதுதான் அறிவுற்றுனா நடாதுரம் வாழ் அப்புள்ளார் ஹயக்ரீவன் மூணு பேராலையும் அறிவுற்று. திருப்பாவையில அந்யாபதேசத்துல அறிவுறாய்னு சொன்னபடினால கண்ணனை அறிவுற்றுனா முப்பத்து ஓர் அமரருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திருடாய் செற்றார்க்கும் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்னா கண்ணனை எழுப்புறவாள். அறிவுராய் அப்படின்னா ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய்னா அதை வச்சு அறிவுற்று அங்க வந்தது. இங்க எப்படி கேட்டா ஆச்சாரியர்கள்லாம் அவதாரமானபடினால அவளுக்கு அறிவு இருந்தா கூட பூர்வாச்சாரியர் அனுகிரகத்தினாலேயும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயும் அந்த அறிவு அதிகமாகுமா. துரக வதன தேஜோ பிரம்மித ஆச்சரிய சக்தி அப்படிங்கிறார். சாதாரண ஞானம் இல்ல, ஆச்சரியமான ஒரு ஞான சக்தி தேசியனுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த ஆச்சாரியாலும் ஹயக்ரீவன். அந்த மாதிரியான ஒரு விசேஷமான அனுகிரகத்தை பெற்று தீவிழித்து அப்படிங்கிறார். தீவிழித்து அப்படின்னா பரமதத்து மேல தீவிழித்து. பிரமதத்துல யாராவது ஏதாவது சொன்னான்னா தீ விழிக்கிறார். வேதத்துக்கு விருத்தமா சொல்ல முடியாதே. வேறு மயில் பொங்கு எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதிருவா போலே. அப்படி இருந்தவர் காஞ்சிபுரத்திலிருந்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சீரகத்துக்கு வந்தார். வாதத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக சீரிய சிம்மமாக வர முழங்கி புறப்படுறாவா. கர்ணே சையேஷ கவிதார்க்கிக சிம்மநாதா அப்படிங்கிற தேசிகனே, கவிதார்க்கிக சிம்மத்தினுடைய நாதம் இதுங்கிற. இத கேட்டாலே போரும் சத்துருக்கள் எல்லாம் அப்படியே மடியணும். இந்த நாதத்தை கேட்டாலே, சிம்ம நாதத்தை கேட்டாலே மான்கள் எல்லாம் ஓடிப்போவும், சிம்ம நாதத்தை கேட்டாலே அங்க இருக்கிற ஓனாயும் நரியெல்லாம் ஓடிப்போவும். அந்த மாதிரி இந்த கவிதார்க்கிக சிம்ம நாதத்தை கேட்டா இந்த குள்ள நரியும் ஓனாயும் மொத்தம் ஓடி போறோம். அவருக்கு சிம்மம் மரணங்கிறது இல்ல, இந்த கர்ஜனையை கேட்டாலே போதும். அந்த மாதிரியான ஒரு மூடி நிமிர்ந்து வேறு வயிறு பொங்கன்னா இவருடைய பெருமை இருக்கொள்ள கீர்த்தி அது வாசனையா வீசறதாம். அதனால தானே ஸ்ரீரங்கத்திலே இவர் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா அங்க ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அங்க வாதத்துக்கு ஒருத்தர் கூட்டார் அப்படின்னும் போது அவரோட வாதம் பண்றதுக்கு மகா நிபுணரா ஒருத்தர் வேணும் அப்படிங்கறதுக்காக தேசிகர் வரவழைக்கிறார். தேசிகனுடைய கீர்த்தி பரவி இருக்கான், இவரை யாராலையும் வாதத்துல ஜெயிக்க முடியாதுன்னு ஸ்ரீரங்கம் வரை பரவி இருக்கு. ஆனால் அப்படி ஒருத்தர் நம்ம நம்ம சித்தாந்தத்துல நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல சுவாமி நாதமுனிகள், சுவாமி ஆளவந்தார், சுவாமி பகவத் ராமானுதர், திருக்குறையை பிரான் பிள்ளான், நடாதூர் அம்மாள், இப்படி ஆச்சாரியர்கள்லாம் மகாதார்க்கிகளாகவும் மகாகவிகளாகவும் கவிதார்க்கிக சிம்மங்களாக இவர்கள்லாம் இருக்கும்போது இப்போ பரமதத்துல வாதத்துல ஜெயிக்கிறதா யார் இருக்காள் அப்படின்னு பார்த்தபோது தேசிகனுடைய புகழ் முன்னாடி வந்து நிற்கிறது. இது இருக்காரு வேதாந்த தேசிகன், நமக்கு என்ன குறை அப்படின்னா உடனே அவரை வரவழைக்கிறார். அதனால மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதுருமா போலே சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வந்து வாதத்துல அவள் ஜெயிக்கிற பரமதஸ்தால ஜெயிச்சு சிம்மா சித்தார்த்தத்தை ஸ்தாபிச்சு சீரிய சிம்ஹாசனத்துல இருக்காரா ஆச்சாரிய ஸ்தானத்துல. ரங்கநாதன் வரவழைச்சது அதுக்காக தான், ரெண்டு காரியம் தேசிகனை ஸ்ரீரங்கத்துல வரவழைச்சதுக்கு ரெண்டு காரியம். ஒன்னு பரமதத்தை ஜெயிச்சு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனையே ஸ்தாபனம் பண்ணணும், ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் பண்ணணும். ரெண்டாவது நல்ல ஒரு ஆச்சாரிய பீடத்துல தேசிகனை உட்காந்து வைக்கணும், நல்ல ஒரு ஆச்சாரிய பீடத்துல தம் பக்கத்துல உட்காந்து வைக்கணும். வாசஸ்தலீ ரங்கபுரி தமீத்தியம் தம் பக்கத்துல உட்காந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு ஒரு பிரதத்தையும் தானே கொடுக்கறான், இவர் தான் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் அப்படிங்கிற. இந்த தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரிய சிம்ஹாசனம் அப்படிங்கிறது பெருமாள் கொடுத்து வந்தது. அது குரு பரம்பரையில நடாதுரம்மாளுடைய சிஷ்யர், அப்புள்ளாளுடைய சிஷ்யர் அப்படின்னும், இல்ல ரகசிய பரம்பரையில கிடாம்பி ஆச்சாரனுடைய பரம்பரையில சிஷ்யர் அப்படின்னும் அப்படி வந்தது இருக்கட்டும். அதுக்கெல்லாம் மேல என்ன பெருமை இருக்குன்னு கேட்டானா ரங்கநாதனையே கூட்டு உட்காந்து இருக்கிறார், நீர் தான் வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிற. வேதாந்தம்னா உபய வேதாந்தம். அப்போ உபனிஷத்து அப்படிங்கிற ஒரு வேதாந்த சாஸ்திரம் என்ன, இல்ல ஆழ்வார்களுடைய தமிழ் வேதாந்தம் என்ன, இது ரெண்டுக்குமே நீர் தான் ஆச்சாரியன், நீர் சொல்ற அர்த்தம் தான் விசிஷ்டாத்வைதத்தினுடைய அர்த்தம், அதுதான் எல்லாரும் கேட்கணும், அதுதான் எல்லாரும் அனுசரிக்கணும் அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி வேதாந்த ஆச்சாரியன் ஒரு விருதத்தை கொடுத்து தன் பக்கத்துல உட்காந்து வச்சு ஆச்சாரியம் பண்ண வைக்கிறார் ரங்கநாதனே. எங்கேயோ இருந்தவரை கூட்டு சித்தாந்தத்தை நடத்துறார். அதனால சீரிய சிம்ஹாசனம் அப்படின்னா ரங்கநாதனே கொடுத்த ஒரு சிம்ஹாசனம், அந்த சீரிய சிம்ஹாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். அதனாலதான் அநேகம் பேர் தேசிகனை ஆசிரியச்சு அடி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அடி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திக்க எல்லாருக்கும் பல விதமான கிரந்தங்கள்னாலையும் பல விதமான உபதேசங்கள்னாலையும் தேசிகன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். கவிதார்க்கிக சிம்மம்னு சொன்னா கூட பூவை பூவண்ணா, மனசு எப்படின்னு கேட்டானா பூவை பூவண்ணா. ஆகாரமும் ரொம்ப சின்னது, சின்ன திருமேனி, ஆச்சரியமான திருமேனி, மிருதுவான திருமேனி, சசங்க சக்கர லாஞ்சனஹ சதூர்த்வ புந்த்ர மண்டிதஹ சகண்ட லக்ன சத்துலஸ்ய நர்க பத்மமாலிகஹன்னு சொல்ற மாதிரி அழகான திருமேனி. பூவி பூவன்னா கேட்டா அவளுக்கு தான் சிம்மம், சத்ருக்களுக்கு பரமதஸ்தாளுக்கு. வைஷ்ணவர்களுக்கு எப்படின்னா ரொம்ப மிருதுவானவர், ரொம்ப குழஞ்சு போவார், அடியேன்னு சொல்லி குழஞ்சு போயிடு. எந்த வைஷ்ணவனை பார்த்தாலும் கிரயணீ யதசாம் பிராப்தா தஸ்மை பவ்யாய மங்களம், தன்னை கிரயணம் பண்றாராம், தன்னை வித்துறாராம் தேசிகன் வைஷ்ணவனை பார்த்தா. என்ன எடுத்துக்கோங்க, என்ன வேணும், என்ன கட்டளையானாலும் சொல்லுங்கிறார், பல இடத்துல பிரசித்தம் இது. ஆக அப்படிப்பட்ட பூவை பூவண்ணனாக இருந்த சுவாமி வேதாந்த தேசிகன், இன்னொரு அர்த்தம் பூவை பூவண்ணனா கவி சிம்மம்னு அர்த்தம், சிம்மன்னா தார்க்கிக சிம்மம், கவிகளுக்குள்ளே சிம்மமா இருக்கணும்னா எப்ப முடியும் கேட்டா மிருதுவான மனசு இருந்தாதான் கவியா இருக்க முடியும், தர்க்கம் அப்படின்னா கடினமா இருக்கணும், இது ரெண்டுமாக இருந்திருக்காரு. ரொம்ப அபூர்வம், கவியா இருக்கிறவா தார்க்கிகாலா இருக்க முடியாது, தார்க்கிகாலா இருக்கவா கவியா இருக்க முடியாது, அப்படிதான் லோகத்துல இன்னைக்கும் இருக்கு. இது ரெண்டுமாவே இருக்கணும், மிருதுவான மனசும் இருக்கணும், விரோதிகளை ஜெயிக்கிறதுக்கு கடினமான வாத மனசும் இருக்கணும். ரெண்டும் தேசிகனுக்கு அமைஞ்சிருக்கான். அதனாலதான் கவி தார்கேசிம்மன் ஒரே விருதா கொடுத்திருக்கான். கவி சிம்மம்னு தார்கேசிம்மன் தனித்தனியா கொடுக்காம டூ இன் ஒன்னா கொடுத்ததுக்கு காரணமே இதுதான். இப்படி ஒருத்தர் அமைஞ்சிருக்காரு நம்ம சித்தாந்தத்துல. அப்படிப்பட்ட தேசிகனை தான் இந்த பாசுரம் சொல்றது அப்படிங்கிறது இதுக்கு சுவாபதேசம். இந்த பாசுரத்தின் மூலம் கிருஷ்ணனை ஆஸ்தானத்துல திருவோலக்கத்துல ஏழை பண்ணி அவன்கிட்ட தன்னுடைய விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்ண போறாள். இனிமே அடுத்த பாசுரத்து சிமத்யை கோதாயை நமஹா சதமகமணி நீலா சாரு கல்வாரஹஸ்தா ஸ்தரமர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவினிஹிதாபிஸ்ருக்பிராகிருஷ்டநாதாவிலசதுஹ்ரிகோதாவிஷ்ணுசித்தாத்மஜானஹாகவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.